எல்லாவற்றிற்கும் காரணம், எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த கைகேயி கேட்ட வரம்தான் என்று இலக்குவன் சொல்லுகிறான். அப்போதும் அவனுக்கு அந்த கைகேயி மீது உள்ள கோபம் தணியவில்லை. எல்லாவற்றிற்கும் அவள்தான் காரணம் என்ற ஒரு வன்ம உணர்ச்சி அவனுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. எனவே அதை அவன் அப்போது வெளிப்படுத்துகிறான். அண்ணா, என் துன்பத்திற்கு நீ காரணம் அல்ல, அதற்கெல்லாம் ஆதி காரணமாக அவள்தான் என்பது போல அவன் சொல்லுகிறான். முந்தியே வந்துவிட்டது, இப்போது வரவில்லை, துன்பமெல்லாம் இப்போது வரவில்லை, இது முந்தியே வந்துவிட்டது, கைகை வரம் கேட்டு அந்த நேரத்திலேயே வந்துவிட்டது என்று இலக்குவன் சொல்லுகிறான். இலக்குவன் இவ்வாறு கைகை மீது குற்றம் சுமத்தும் பாவனையில் விடை சொன்னதை கேட்ட ராமன் அந்த இலக்குவனை தேற்றும் விதமாக பேசுகிறான். அதுதான் இந்த 194வது பாடல். பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன், மண்ணும் செல்வத்திற்குண்டு வரம்பிதற் கென்ன கேடுண்டு வெள்ளையில் இன்பத்தை உண்ணு மேல்வரும் ஊதியத்தோடு என்றான். இலக்குவனிடம் இருக்கக்கூடிய பெரும் ஆதங்கமே இவ்வாறு கானகத்திற்கு வந்து தன் அண்ணன் ஒரு தவசியை போல் வாழ வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்பதுதான். ராஜ வாழ்க்கையை பறிகொடுத்துவிட்டு தன் அண்ணன் கானக வாழ்க்கை மேற்கொள்ள வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்பதுதான் இலக்குவனுடைய மனக்குறை. அந்த மனக்குறையை மாற்றும் விதமாக ராமன் இலக்குவனிடம் பேசுகிறான். பின்னும் தம்பியை நோக்கி, தன் தம்பியான அந்த இலக்குவனை பார்த்து பெரியவன் மூத்தவனாகிய ராமன் என்ன சொல்கிறான் என்றால், மண்ணும் செல்வத்திற்கு உண்டு வரம்பு. மண்ணும் செல்வம், மண்ணுதல் என்ற வார்த்தை பொதுவாக இரண்டு பொருளில் வரும். நிலை பெறுதல் என்ற ஒரு அர்த்தம். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே என்று பாரதி பாடுகிறார். அந்த பாடல் நீங்கள் வாசித்திருப்பீர்கள். மண்ணும் இமயமலை எங்கள் மலையே, மாநிலம் மீதிதில் மாநிலம் மீது இதுபோல் பிரிதொன்றில்லையே என்று சொல்லுவார். மண்ணும் இமயமலை என்றவர் சொல்லுவார். மண்ணும் இமயமலை என்றால் நிலை பெற்ற இமயமலை என்ற அர்த்தம். மண்ணுதல் என்றால் நிலை பெறுதல். மண்ணுதல் என்றால் பொருந்தி இருத்தல். நிலைபெறுதல் என்ற அர்த்தம் ஒன்று உண்டு, இன்னொன்று சாதாரணமாக இருத்தல், ஒரு இடத்தில் ஒன்று இருத்தல், உள்ளதாய் இருத்தல், அவ்வளவுதான் பொருள். அப்படி ஒரு பொருளும் உண்டு. இங்கு அந்த இரண்டாவது பொருள் வருகிறது. மண்ணும் செல்வத்திற்கு, அதாவது இருக்கக்கூடிய செல்வத்திற்கு, அந்த அரண்மனையில் அந்த ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்வத்திற்கு, மண்ணும் செல்வத்திற்கு இருக்கக்கூடிய அந்த செல்வத்திற்கு உண்டு வரம்பு, ஒரு எல்லை உண்டு, அது நிலையானதல்ல, ஒரு எல்லை உண்டு. அது என்றென்றைக்கும் அவ்வாறே நிலையாக இருக்கக்கூடியதல்ல. பகைவர்கள் வந்தால் அபகரித்துக் கொண்டு போய்விடுவார்கள், அல்லது வேறு செலவுகளில் அது குறைந்து போய்விடக்கூடும், இயற்கை சீற்றங்களால் அவை மாறிவிடக்கூடும். இவ்வாறு பலவிதமான கேடு அந்த செல்வத்திற்கு உண்டு. எனவே அவை வரம்புடைய அந்த செல்வங்கள் வரம்புடைய செல்வங்கள், அந்த ராஜ்ய செல்வங்கள் வரம்புடையவை, எல்லை உடையவை. அவை என்றென்றும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியவை அல்ல. இறப்பு வரும்போதாவது அவற்றை நாம் விட்டுவிட்டு தான் போக வேண்டியது இருக்கும், எடுத்துக்கொண்டு போக முடியாது. எனவே அந்த செல்வத்திற்கு, அரச செல்வத்திற்கு வரம்பு உண்டு. இதற்கு என்ன கேடு உண்டு? இதற்கு நாம் இப்போது தவ வாழ்க்கை மேற்கொண்டு இருக்கிறோமே, இதற்கு என்ன கேடு உண்டு? இந்த தவச்செல்வத்திற்கு எந்த கேடும் இல்லை. இது வெள்ளத்தால் போகாது, வெந்தழலால் வேகாது, கள்ளத்தார் எவராலும் களவாட முடியாது என்றென்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடியது இந்த தவச்செல்வம். மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து வரக்கூடியது, மறுபிறவிக்கும் உதவக்கூடியது தவம். எனவே இதற்கு கேடு கிடையாது. அதற்கு கேடு உண்டு, அரச செல்வத்திற்கு கேடு உண்டு, இந்த தவச்செல்வத்திற்கு கேடு கிடையாது. என்ன கேடு உண்டு என்ற வினாவிலேயே இதற்கு கேடு இல்லை என்ற ஒரு பதிலும் அதற்குள் பொதிந்திருக்கிறது. இவ் எல்லையில் இன்பத்தை உண்ணு, இது எல்லையற்ற இன்பம். அந்த வரம்பு வரம்பு உண்டு என்று அந்த முந்திய அடியில் சொன்னார் அல்லவா, அதற்கு நேர் எதிராக இங்கு எல்லையில் இன்பம் என்று சொல்கிறார். எல்லை இல்லாதது, எல்லை என்றாலும் வரம்பு என்றாலும் ஒன்றுதான். அந்த செல்வத்திற்கு எல்லை உண்டு, இந்த செல்வத்திற்கு எல்லை இல்லை. இந்த தவச்செல்வத்திற்கு எல்லை இல்லை, இது தரக்கூடிய இன்பத்திற்கும் எல்லை இல்லை. இவ் எல்லையில் இன்பத்தை உண்ணு, இது தரக்கூடிய இன்பத்தை நீ சிந்தித்துப்பார். இந்த இன்பம் நமக்கு அந்த செல்வத்தால் கிடைத்திருக்குமா? இங்கு ஏகாந்தமாக எந்த விதமான கட்டுப்பாடு, எந்த விதமான கழுத்தை பிடிக்கும் கட்டாயங்களும் இல்லாத ஒரு சூழலில் நாம் இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம், மறுமைக்கான தவத்தை செய்வதற்கான வாய்ப்போடு இருக்கிறோம். இந்த எல்லையற்ற இன்பத்தை நீ நினைத்துப்பார். உண்ணுதல் என்றால் நினைத்தல் என்று அர்த்தம். உண்ணுதல் மேல்வரும் ஊதியத்தோடு என்றார். மேல்வரும் ஊதியம், இனிமேல் எதிர்காலத்தில் வரக்கூடிய லாபத்தோடு சிந்தித்துப்பார். இப்போது சாதாரணமாக தெரியலாம், ஆனால் இந்த தவ வாழ்க்கை என்பது இம்மைக்கு மாத்திரமல்ல, மறுமைக்கும், மேல் வருதல், மேல் அடுத்து வரக்கூடிய மறுமைக்கும் லாபம் தரக்கூடியது. இம்மைக்கும் ஏழேழு பிறப்புக்கும் நன்மை தரக்கூடியது இந்த தவ வாழ்க்கை. எனவே அதோடு சிந்தித்துப்பார். அப்படி நீ சிந்தித்து பார்த்தால் நமக்கு நன்மைதான் நடந்திருக்கிறது, எதுவும் தீமை நடக்கவில்லை. நம் சிற்றன்னை நமக்கு தீமை செய்து விட்டாள் என்று அவளை கோபிப்பதற்கு இடமே இராது. நமக்கு அவள் பெரும் நன்மை செய்திருக்கிறாள் என்று அவள் பால் நமக்கு ஒரு மதிப்பு தான் உருவாகுமே தவிர, அவள் பால் சினம் உருவாவதற்கு காரணமே இல்லை. அவள் நமக்கு நன்மைதான் செய்திருக்கிறாள், தவம் என்னும் உயர்ந்த செல்வத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாள். இது தரக்கூடிய இன்பம் எல்லையில்லாதது, இது மேல்வரும் ஊதியம், இனிமேல் மறுபிறவிக்கும் ஊதியம் தரக்கூடியது, லாபம் தரக்கூடியது, பலன் தரக்கூடியது. எனவே இவற்றையெல்லாம் சிந்தித்துப்பார். சிந்தித்து பார்த்தால் உனக்கு இந்த சினமே வராது, உன் மனக்குறையெல்லாம் தீர்ந்துவிடும் என்று இலக்குவனுக்கு ராமன் சொல்லுகிறான். அவனை அமைதிப்படுத்துகிறான். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். பின்னும் தம்பியை நோக்கி பெரியவன், மண்ணும் செல்வத்திற்கு உண்டு வரம்பிதற்கு என்ன கேடு உண்டு, இவ் எல்லையில் இன்பத்தை உண்ணு மேல்வரும் ஊதியத்தோடு என்றான். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் ஐயா. ஆ, மூன்று பாடல் வரிகள் ஞாபகம் வந்தது ஐயா, நீங்க பேசுறபோது. ஆ, ஒரு ஆழ்வார் பாசுரம் வந்து, மண்ணு புகழ் கோசலைதன் மணிவயிறு மணிவயிறு வாய்த்தவனே. ஆமா, வாய்த்தவனே, அந்த இது ஒண்ணு வந்தது. அதுக்கு முன்னால நீங்க பேசுறபோது, அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள் அப்படின்னு ஒண்ணு ஆமாம், அது திருக்குறள். திருக்குறள். நீங்க அந்த சீதையை பத்தி பேசுறபோது கூட ஒரு திரைப்பட பாடல் கூட, பூமி படாத கிள்ளை பாதம்னு ஒரு ஒரு பாடல் வரி இருக்கு. ஆமாம், அது பொதுவாக செல்வ குடும்பத்தில் பிறந்த பெண்களை பற்றி புலவர்கள் சொல்லும்போது அவர் சொல்லுவது ஒரு வழக்கம். அது ஒரு விதத்தில் கவித்துவமான கற்பனை அல்ல, சரியாக கூட இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஏனென்றால் அவ்வாறு இருக்கத்தானே செய்கிறார்கள். இப்போது கூட நாம் அதை பார்க்கத்தான் செய்கிறோம். பிறந்தது முதல் பொது வெளிகளில் வராமல் பத்திரமாக வீட்டுக்குள்ளேயே வாழக்கூடிய செல்வந்தர் வீட்டு பிள்ளைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே அது ஒரு உண்மையான ஒன்றுதான். அது வெறும் கவித்துவமான ஒன்றல்ல, கற்பனையான ஒன்றல்ல, உண்மையிலேயே அது நடக்கக்கூடியதுதான். அப்படிப்பட்ட சீதை, மண்மகள் பார்த்தறியாத பாதத்தை உடைய சீதை, அவள் ராமனோடு நடந்து வந்திருக்கிறாள் இப்போது என்றால், ராமன் பால் அவள் வைத்துள்ள அந்த அன்பு அங்கு வெளிப்படுகிறது. மண்ணு புகழ் கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே என்ற ஒரு சொற்றொடர் சொன்னீர்கள். அங்கு மண்ணு என்பது நிலை பெறுதல் என்ற பொருளில் வருகிறது. மண்ணு புகழ், புகழ் என்றால் நிலை பெற்ற புகழை உடைய கோசலையினுடைய மணிவயிறில் பிறந்தவனே என்ற அர்த்தம் அங்கு வருகிறது. அங்கு நிலை பெறுதல் என்ற பொருள் வருகிறது. இங்கு அந்த பொருளை எடுக்க முடியாது. இங்கு சாதாரண பொருள் உள்ள பொருந்தி உள்ள செல்வம். ஏனென்றால் இது ராஜ்ய செல்வத்தை சொல்லுகிறது. அதற்கு வரம்பு உண்டு என்று பின்னாடி சொல்லுகிறார். எனவே மண்ணுதல் என்பதற்கு நிலை பெற்ற செல்வம் என்று பொருள் எடுத்தால் பின்னாடி அவர் சொல்லுவதற்கு முன்னாடி சொன்ன அடை முரணாகி விடுகிறது. எனவே இந்த இடத்தில் அந்த பொருள் பார்க்க எடுக்க முடியாது. பொதுவாக உள்ள செல்வத்திற்கு, அங்கு அரண்மனையில் உள்ள அந்த செல்வத்திற்கு ஒரு வரம்பு உண்டு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறப்பு ஐயா, இதுல ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஒண்ணு ஆமாம், அது ஐயா, அது உண்ணுதல். எந்த உண்ணுதல் என்றால் நினைத்தல் என்று பொருள். நினைத்தல், எண்ணுதல். எண்ணுதல் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அதனுடைய இன்னொரு வடிவம் தான் அது. அந்த சொல்லுக்கும், இந்த எண்ணுதல் என்பதற்கும் உண்ணுதல் என்பதற்கும் சொல்லளவில் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் பொருள் அளவில் தொடர்பு இருக்கிறது. ரெண்டுமே ஒரே பொருள் தான். எண்ணுதல் என்பதும் உண்ணுதல் என்பதும் ஒரே பொருள் தான். உண்ணுதல் என்ற வார்த்தையை பாரதியார் கூட பயன்படுத்தி இருக்கிறார். மன்னர் மாளிகையில் ஏழை மக்களின் குடிலில் எல்லாம் உன்னரும் தேசு வீசி உளத்தினை களிக்கச் செய்வான் என்று ஓவியர் ரவிவர்மாவை பற்றி பாடக்கூடிய ஒரு பாடலில் இந்த உண்ணுதல் என்ற வார்த்தையை பாரதியார் பயன்படுத்துகிறார். உன்னரும் தேசு வீசி, உன்னரும் நினைப்பதற்கு அரிய பிரகாசத்தை வெளிப்படுத்தி மக்களுடைய உள்ளத்தை எல்லாம் ரவிவர்மா களிக்க செய்வாராம். மன்னருடைய மாளிகையில் மட்டுமல்ல, மக்களுடைய மாளிகையிலும் அவருடைய படங்கள் இருக்கின்றன. அவருடைய படங்கள் குடிசையிலும் அரண்மனையிலும் கூட இடம் பெற்றிருக்கின்றன. அங்கெல்லாம் அவருடைய ஓவியங்கள் தேசு வீசி, தேசு என்றால் ஒளி, பிரகாசம், பிரகாசத்தை வெளிப்படுத்தி உன்னரும் தேசு, அந்த உன் தேசு என்பதற்கு அடையாக உன்னரும் தேசு என்று சொல்லுகிறார். உன்ன அரும், நினைப்பதற்கு அரிய என்று அதற்கு பொருள். ஆக பாரதி கூட இந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். இப்போது நடைமுறையில் அதிகமாக இல்லை. மரபு கவிதை எழுதக்கூடிய ஒரு சிலர் அந்த எதுகை மோனை வரக்கூடிய இடங்களில் இந்த உண்ணுதல் என்ற வார்த்தையை பயன்படுத்துவார்கள். நடைமுறையில் உண்ணுதல் இல்லை. ஒரு இலக்கண நூலில் ஒரு மாத்திரை என்றால் என்ன என்ற விளக்கம் வருகிறது. அதில் உன்னல் கால், உன்னல் கால் பொருந்தல் அரை, முறுக்கல் முக்கால், விடுத்தல் ஒன்றே. ஒரு மாத்திரை என்று நாம் சொல்லுகிறோம் அல்லவா, ஒரு எழுத்துக்கு, குறில் எழுத்துக்கு ஒரு மாத்திரை. ஒரு மாத்திரை என்றால் ஒரு நொடி பொழுது என்று அர்த்தம். அதை நான்காக பிரித்து சொல்லுகிறார் அவர். ஒரு மாத்திரையை நான்காக பிரிக்கிறார். ஒரு கை நொடி அளவுதான் ஒரு மாத்திரை. ஒரு கையை நொடிக்கிறோம், அதுதான் மாத்திரை. அதை நாம் நொடிக்க வேண்டும். ஒரு கை கை இரண்டு விரல்களை சேர்த்து நொடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் அல்லவா? அந்த நினைக்கிற நினைப்பு கால் மாத்திரை, உன்னல் கால். அங்கே அந்த உன்னல் என்ற வார்த்தை வருகிறது. அவ்வாறு நினைக்கிற He took out நினைப்பு this 12-piece cup கால் recipe. மாத்திரை. If you mash two large bananas in a cooked carrot, mix it with two eggs, flour, leavener, and chocolate chips. Pour it into muffin molds and cook in the air fryer. You'll have this delicious and healthy muffin. இடையில் வேறு ஏதோ வருகிறது, என்ன? ஐயா, இது சரி, மியூட் செய்து விட்டேன். கமலா ஓ இடம் இருந்து சரி, கொள். ஓ சரி. அந்த கையை கை இரண்டு கை விரல்களை சேர்த்து நொடிக்க வேண்டும் என்று அந்த நினைக்கிற நினைப்பு கால் மாத்திரை. இரண்டு விரல்களையும் சேர்க்கிறோம் அல்லவா, அது அரை மாத்திரை. சேர்த்து கொண்டு முறுக்குகிறோம் அல்லவா ஒடிப்பதற்காக, அது முக்கால் மாத்திரை. ஒடித்து விடுக்கிறோம் அல்லவா, அப்படி விடுக்கும்போது ஒரு சத்தம் பிறக்கிறது அல்லவா, அது ஒரு மாத்திரை. இப்படி மாத்திரையையே நான்காக பிரித்து அந்த இலக்கண நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் அந்த உன்னல் என்ற வார்த்தை வருகிறது. நினைத்தல், உன்னல் கால் என்று வருகிறது. ஆக உன்னல் என்றால் நினைத்தல் என்று பொருள். அருமையான விளக்கம் ஐயா. இன்னொரு சிறு சந்தேகம். இப்ப ராமபிரான் இலக்குவன் சீதை காட்டிற்கு வந்தது, அதை நீங்கள் துறவு என்று கூறினீர்கள். இது துறவு என்ற நிலைக்கு வருமா ஐயா? துறவு இது அல்ல, துறவு என்றால் மனைவி மக்களையும் துறந்து விட்டு வருவது தான் துறவு. இது ஒரு தவ வாழ்க்கை என்று சொல்லலாம். இது செல்வத்தை துறந்தார்கள், அது ஒரு விதத்தில் அது செல்வத்தை துறந்தது ஒரு துறவு தான். துறவு என்பது மனைவியையும் துறப்பது என்பது கட்டாயமல்ல. சில முனிவர்கள் மனைவியோடு அமர்ந்தே தவம் செய்ததையெல்லாம் நாம் புராணங்களில் வாசிக்கிறோம். வானப்பிரஸ்தம் என்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கிறது. மனைவியோடு சேர்ந்தே அந்த தவ வாழ்க்கையை மேற்கொள்வது என்று அதன் பொருள். அதன் பிறகு மனைவியையும் துறப்பது சந்நியாசம் என்று அடுத்த நிலையை சொல்லுவார்கள். ஆனால் அந்த சந்நியாச நிலையிலும் கூட மனைவியோடு சேர்ந்து இருந்த முனிவர்களையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அகத்தியருக்கு லோபாமித்திரை என்ற ஒரு மனைவி இருந்ததாக வாசிக்கிறோம். வசிஷ்டருக்கு அருந்ததி என்ற ஒரு மனைவி இருந்ததாக வாசிக்கிறோம். இவ்வாறு முனிவர்கள் பலர் மனைவியோடு சேர்ந்து தவ வாழ்க்கை நடத்தியதை பார்க்கிறோம். எனவே தவ வாழ்க்கைக்கும் மனைவியோடு இருப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. மனைவியோடு சேர்ந்து கூட தவ வாழ்க்கை நடத்தலாம். மனைவியை துறக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. மனைவியோடு இணைந்தே தவ வாழ்க்கையை மேற்கொள்ளலாம். எனவே இங்கு ராமன் தவ வாழ்க்கையை மேற்கொள்கிறான் என்று சொல்வதில் தவறில்லை. கானகத்தில் இருக்கும்போது அவர்கள் என்ன செய்வார்கள்? அங்குள்ள முனிவர்களோடு சேர்ந்து தத்துவ விசாரம் செய்வார்கள். அதாவது ஆன்மீக சம்பந்தமான சத்சங்கமாக அவர்களுடைய வாழ்க்கையை கழியும். வேறு என்ன செய்வார்கள்? அது ஒரு தவ வாழ்க்கை தானே. ஆன்மா என்றால் என்ன, இந்த உலகத்தின் மூலம் எது, முடிவு எது என்றெல்லாம் அந்த தத்துவ தேடலில் அவர்கள் ஈடுபடுவார்கள். எனவே அது ஒரு தவம் தான், அது ஒரு தவ வாழ்க்கை தான். தவம் என்றால் அக்னிக்கு நடுவே நின்று கொண்டு ஒற்றை காலில் நின்று கொண்டு செய்யக்கூடியதோ அல்லது ஊசி முனையில் நின்று கொண்டு செய்யக்கூடியதோ அது மட்டும்தான் தவம் என்று அர்த்தம் அல்ல. தன்னைத்தானே விசாரித்து ஆத்மாவை பற்றி அறிய முயலக்கூடிய முயற்சியும் தவம் தான். அது சத்சங்கமாக இருக்கலாம். முனிவர்களுக்கிடையே இருந்து அவர்கள் சொல்லக்கூடிய தத்துவங்களை கேட்டு ஆன்மாவை குறித்து விசாரம் செய்வது என்பதும் தவம் தான். எனவே ராமன் தவ வாழ்க்கை மேற்கொண்டான் என்று சொல்வது தவறல்ல. ஏனென்றால் அவர்கள் அன்றாட தேவைகளுக்கான காரியங்கள் செய்தாக வேண்டும். அவர்களுக்கு தேவையான உணவுக்கு காட்டில் சென்று உணவுகளை சேகரிக்க வேண்டும். ஒரு ஆமாம், ஏழையாக அது ஏழையாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். தவம் செய்தார்கள் என்று எப்படி சொல்ல முடியும் கேட்க. இல்லை. அவர்கள் அதாவது முனிவர்கள் கூட அந்த வேலைகளை செய்துதானே ஆக வேண்டும். அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை காட்டுக்குள் இருந்தாலும் ஈட்டத்தானே வேண்டியது இருக்கும். ஏழையாக எல்லா பொருளை இழந்தார்கள், ஏழையாக காட்டுக்குள் இருக்கிறார்கள் என்பது நீங்கள் சொல்லுகிறது உண்மைதான். அவர்கள் வெறுமனே இருக்கவில்லை. வெறுமனே அதாவது ஏதோ காலத்தை போக்கிக் கொண்டு கிடைத்ததை சாப்பிட்டு கொண்டு எந்த விதமான பயனற்ற எந்த விதமான பயனுள்ள வேலையிலும் ஈடுபடாமல் வெறுமனே இருந்தார்கள் என்று பொருள் அல்ல. அங்கு முனிவர்களை சந்திப்பார்கள், முனிவர்களோடு தவத்தை அந்த ஆன்மீகத்தை குறித்து பேசுவார்கள், இதெல்லாம் செய்வார்கள். ஆன்மா என்றால் என்ன என்று விசாரம் செய்வார்கள், தத்துவ வாத பிரதிவாதங்களில் ஈடுபடுவார்கள், இதையெல்லாம் செய்வார்கள். எனவே அது ஒரு தவம்தான், அதை தவம் என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எனவேதான் அவன் ராமன் அதை தவம் என்று குறிப்பிடுகிறான். அவர்கள் வெறுமனே சும்மா காட்டுக்குள் உட்கார்ந்து உட்கார்ந்து வேளா வேளைக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டு விட்டு மட்டும் சும்மா இருக்க மாட்டார்கள். அதையும் தாண்டி அங்கு உள்ள தவசிகளோடு அவர்கள் இணைந்து அதை ஒரு தவ வாழ்க்கையாகத்தான் நடத்தியிருப்பார்கள். அது குறித்த காலம் வரைக்கும், அந்த சீதை அவர்களோடு இருக்கும் வரைக்கும் அந்த மாதிரியாக அவர்களுடைய வாழ்க்கை போயிருக்கும். முனிவர்களோடு சேர்ந்து சற்சங்கங்களில் ஈடுபட்டு இருப்பார்கள், அப்படித்தான் போயிருக்கும். சீதை ராவணனால் அபகரித்து செல்லப்பட்ட பிறகு ராமனுடைய தன்மை மாறியிருக்கும். இந்த தவ வாழ்க்கையில் சற்சங்கங்களில் அவனுடைய நெஞ்சம் ஈடுபட்டிருக்காது. தன் மனைவியை கண்டுபிடிக்க வேண்டும், அவள் எங்கு இருந்தாலும் அவளை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நினைப்பில் மட்டுமே அவனுடைய இதயம் நின்றிருக்கும். அப்போது இருந்து அவனுடைய எண்ணம் மாறியிருக்கும். ஆனால் சீதையோடு இருக்கும்போது சௌகரியமாக அமைதியாக சற்சங்கங்களில் ஈடுபட்டு மற்ற முனிவர்களோடு போய் உட்கார்ந்து ஆன்மீக சம்பந்தமாக பேசுவது, தத்துவ விசாரணையில் ஈடுபடுவது என்றெல்லாம் அவன் செய்திருப்பான். எனவே அப்போது அது தவ வாழ்க்கை தான். தெரிய இதில் வேறு சந்தேகங்கள் இல்லை அல்லவா? அடுத்த பாடலுக்கு இல்லை, போலாங்க. அடுத்த பாடல் ஆ போலாம். ஆ சரி. இங்கே காட்டில் இந்த காட்சியோடு கம்பர் இவர்களை விட்டுவிட்டு இனிமேல் நாட்டுக்குள் வருகிறார். தம்முடைய படப்பிடிப்பு கருவியை இங்கே திருப்புகிறார், நாட்டு பக்கம் திருப்புகிறார். எங்கே திருப்புகிறார் என்றால் அயோத்திக்கு திருப்பவில்லை, அங்கு கேகய நாட்டுக்கு திருப்புகிறார். அங்கே பரதனும் சத்ருகனும் இருக்கிறார்கள், பாட்டன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள், தன் தாயின் தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வசிஷ்டர் ஓலை அனுப்புகிறார், அவர்களை உடனே அயோத்திக்கு வரும்படி செய்தி அனுப்புகிறார். அந்த ஓலையை கொண்டு தூதுவர்கள் வருகிறார்கள். தூதுவர்கள் வந்து தாங்கள் அயோத்தியில் இருந்து வந்திருப்பதாக பரதனுக்கு தகவல் சொல்லச் சொல்லுகிறார்கள். காவலர்கள் பரதனுக்கு வந்து தகவல் சொல்லுகிறார்கள். பரதன் உடனே மகிழ்ச்சி அடைகிறான். அயோத்தியில் இருந்து தூதுவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் அவன் முதலில் நல்ல விதமாகவே எண்ணுகிறான், நல்ல செய்தியாகத்தான் இருக்கும், உடனே வரச் சொல்லுங்கள் என்று அந்த தூதுவர்களை வரச் சொல்லுகிறான். அவர்கள் வருகிறார்கள், வந்து ஓலையை கொடுக்கிறார்கள். ஓலையில் முழு விவரம் இல்லை, பொதுவாக எல்லா விவரத்தையும் எழுதி அனுப்ப மாட்டார்கள். இந்த மாதிரி மரணம் போன்றவை நடந்திருக்கும் போது எல்லா விவரத்தையும் எழுதி அனுப்ப மாட்டார்கள். இப்போது பரதனையும் சத்ருக்கனையும் திரும்ப அயோத்திக்கு அழைப்பது, தசரதன் இறந்திருக்கிறான், அவனுக்கு இறுதி கிரியைகள் செய்ய வேண்டும், எனவே இவர்கள் வர வேண்டும் என்பதற்குத்தான். இந்த செய்தியெல்லாம் விவரமாக எழுதி அனுப்பினால் அதை படித்தவுடன் இவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டு இவர்கள் பயணம் மேற்கொண்டு வருவதில் பல தடங்கல்கள் ஏற்படலாம். அழுது அரற்றி மயங்கி விழுந்து என்ன செய்வது என்று தெரியாத திகைப்புக்கு உள்ளாகி பயணம் பாதிக்கப்படலாம். சரியாக வந்து சேர முடியாத நிலை உருவாகலாம். எனவே ஓலையில் அந்த தகவல்கள் எல்லாம் விரிவாக இருக்காது, சுருக்கமாக இருக்கும், உடனடியாக வரவும் அவசரம் என்று இருக்கும், அவ்வளவுதான். அப்படித்தான் ஓலை வந்திருக்கிறது. இந்த தூதுவர்கள் அந்த ஓலையை கொண்டு வந்து வருகிறார்கள். தூதுவர்களை பார்த்தவுடன் தூதுவர்களை நோக்கி கேட்கிறான், பரதன் கேட்கிறான் அந்த தூதுவர்களிடத்தில், தூதர் வந்தனர் உந்தை சொல் ஓடென காதல் முந்தி கழிக்கின்ற சிந்தையான் போது ஹீங்கென புக்கவர் கைதொழ தீதிலன் கொள் திருமுடியோன் என்றான். அந்த தூதுவர்கள் வந்து பரதனை வணங்குகிறார்கள். அந்த தூதுவர்களை பார்த்த மாத்திரத்தில் பரதன் கேட்கின்ற கேள்வி, மன்னன் சௌக்கியமாக இருக்கிறானா என்பதுதான். தன் தந்தை உடல் நலத்தோடு இருக்கிறாரா என்றுதான் அவன் முதலில் கேட்கிறான். பொதுவாக இது இவன் எதிர்மறையாக சிந்தித்து கேட்கவில்லை, எதுவும் நடந்திருக்குமோ ஏதாவது விபரீதம் விளைந்திருக்குமோ என்றெல்லாம் எண்ணி கேட்கவில்லை. பொதுவாக ஒரு தேசத்தில் இருந்து இன்னொரு தேசத்திற்கு வரக்கூடியவரிடத்து அங்குள்ளவர்களுடைய நலத்தை விசாரிப்பது போலவே தான் கேட்கிறான். நம் வீட்டுக்கு விருந்தினர் வந்தால் அங்கு உள்ளவர்களை பற்றி நாம் விசாரிப்போம் அல்லவா, அவர்கள் சௌக்கியமாக இருக்கிறார்களா, இன்னார் இன்னாரெல்லாம் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்போம் அல்லவா. அந்த அடிப்படையில் தூதுவர்களை பார்த்தவுடன் முதலில் தன் தந்தையின் நலத்தை வினவு முகத்தான் கேட்கிறான், தந்தை நலமாக இருக்கிறாரா என்று கேட்கிறான். உடனே அவர்கள் சொல்கிறார்கள், வலியன் ஆம் சௌக்கியமாக இருக்கிறான், வலியன் என்றவர் கூற மகிழ்ந்தனன், வலியன் என்றவர் கூற மகிழ்ந்தனன், ஆம் சௌக்கியமாக இருக்கிறான், உடல் நலத்தோடு இருக்கிறான். வலியன் என்றால் வலிமையாக இருக்கிறான், ஆரோக்கியத்தோடு இருக்கிறான் என்று அர்த்தம். உன் தந்தை வலியனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னதும் பரதன் மகிழ்ச்சி அடைகிறான். தசரதன் வலியனாக இருக்கிறான் என்று அவர்கள் சொன்னதும் பரதன் மகிழ்ச்சி அடைகிறான். இதுதான் முதல் அடியின் பொருள், வலியன் என்றவர் கூற மகிழ்ந்தனன். அடுத்து பரதன் கேட்கிறான், இலைகொள் பூண் இளங்கோ எம்பிரானொடும் உழைவில் செல்வத்தனோ என உண்டென தலையின் ஏந்தினன் தாழ்த்தட கைகளே. அடுத்து மேலும் கேட்கிறான், இலைகொள் பூண் இளங்கோ எம்பிரானொடும் உழைவில் செல்வத்தனோ இலைகொள் பூண் இளங்கோ என்பது இலக்குவனை குறிக்கிறது. அந்த இலக்குவனுக்கு ஒரு அடை கொடுக்கிறார், இலைகொள் பூண், பூண் என்றால் ஆபரணம், இலை வடிவில் அமைந்த ஆபரணம். சில ஆபரணங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் உள்ள வடிவமைப்பு இலை மாதிரி பெரும்பாலான ஆபரணங்கள் அமைந்திருக்கும், இலை வடிவில் அதை பொற்கொள்ளர்கள் வடிவமைத்திருப்பார்கள். அதாவது ஒட்டுமொத்த வடிவமே இலை மாதிரி இருக்கும், கழுத்தில் அணிந்திருந்தால் அதனுடைய வடிவமைப்பே ஒரு இலை போல் அப்படியே வந்திருக்கும். அந்த இலை போன்ற வடிவுடைய ஆபரணம் என்று எடுத்துக்கொள்ளலாம். இல்லாவிட்டால் சாதாரணமாக தொங்கக்கூடிய அந்த ஆபரணத்துக்குள்ளாகவே இலை போன்ற நுணுக்கமான வேலைப்பாடுகள் அமைந்திருக்கும், அதை சொல்வதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஒட்டுமொத்த ஆபரணத்தினுடைய அந்த வடிவ அமைப்பே இலை போன்று இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இலைகொள் பூன் என்பதற்கு. இல்லாவிட்டால் அந்த உள்ளுக்குள்ளாக உள்ள அந்த நுண்ணிய வேலைப்பாடுகள் அது இலை போல் இருப்பதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், இலை இலை மாதிரியே வடிவங்கள் செதுக்கப்பட்டு இருக்கின்றன என்றும் எடுத்துக்கொள்ளலாம். இலைகொள் பூன், இலை போன்ற வடிவமைப்புடைய ஆபரணங்களை அணிந்த இளங்கோ இலக்குவன், எம்பிரானோடும், எம்பிரான் என்பது இங்கு ராமனை குறிக்கிறது, எம் தலைவனாகிய அந்த ராமனோடு இலக்குவன் உழைவில் செல்வத்தனோ கெடுதல் இல்லாத செல்வம் உடையவனாக இருக்கிறானா. உழைவு என்றால் கேடு, அழிவு என்று அர்த்தம், உழைவு உழைவு இல் உழைவு கூட்டல் இல் சேர்ந்து உழைவில் என்றாகிறது. கெடுதல் இல்லாத செல்வத்தனோ கேடில்லாத செல்வம் உடையவனாக இருக்கிறானா? அதனுடைய சாரமான கருத்து அவனும் நல்லா இருக்கிறானா, நன்றாக இருக்கிறானா, சௌக்கியமாக இருக்கிறானா என்பதுதான். அதை வேறு விதமாக கேட்கிறான். உழைவில் செல்வத்தனோ என் அண்ணனும் தம்பியாகிய இலக்குவனும் சௌக்கியமாக இருக்கிறார்களா, ஆரோக்கியமாக இருக்கிறார்களா? உழைவில் செல்வம் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்பதுதான் இதனுடைய அர்த்தம். உழைவில் செல்வம் நாம் சொல்லுகிறோம் அல்லவா, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஆரோக்கியம்தான் குறைவற்ற செல்வம். ஆக இங்கு உழைவில் செல்வம் என்பது ஆரோக்கியத்தை குறிக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆரோக்கியமாக இருக்கிறார்களா, பூரண நலத்தோடு இருக்கிறார்களா என்று கேட்கிறான். உழைவு இல் செல்வத்தனோ இளங்கோ என் அண்ணனாகிய ராமனோடு ஆரோக்கியமாக இருக்கிறானா, இலக்குவன் என் அண்ணனோடு ஆரோக்கியமாக இருக்கிறானா என்று கேட்கிறான் பரதன். அதற்கு அந்த தூதுவர்கள் என்று கேட்க, என்று பரதன் கேட்க, உண்டு என அந்த தூதுவர்கள் உண்டு என கூற, தலையின் ஏந்தினன் தாழ் தட கைகளே, இவ்வாறு அவர்கள் தூதுவர்கள் நேர்மறையான பதில் சொன்னவுடன், எதிர்மறையாக எதுவும் சொல்லாமல் நேர்மறையாக சொன்னவுடன், அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடன், தலையின் ஏந்தினன் தாழ் தட கைகளே, இங்கிருந்து கொண்டே இந்த கேகய நாட்டில் நின்று கொண்டே அவர்களை வணங்குகிறான், தன் தலை மீது கைகளை குவித்து வணங்குகிறான். ஒரு மரியாதை, தன் அண்ணன் மீது அவன் வைத்திருக்கிற மரியாதை இயல்பாக வெளிப்படுகிறது. அனிச்சை செயல் என்று சொல்வார்கள். சிந்தித்து தன் அண்ணனை இப்போது வணங்க வேண்டும் என்று சிந்தித்து அவன் வணங்கவில்லை. அண்ணனை பற்றி வினவி அண்ணன் நன்றாக இருக்கிறான் என்று தூதுவர்கள் பதில் சொன்னவுடன் இயல்பாக இவனுடைய கைகள் தலைக்கு மீதாக போய்விடுகின்றன. இங்கிருந்தே அண்ணனை வணங்குகிறான். தலையின் ஏந்தினன் தாழ் தட கைகளே, தன் தலைக்கு மீதாக கைகளை குவித்து இருந்த இடத்தில் இருந்து கொண்டே அண்ணனை வணங்குகிறான். ஆக இந்த பாடல் சொல்லக்கூடிய செய்தி, முதலில் தந்தையினுடைய நலத்தை வினவுகிறான் தூதுவரிடம் பரதன். அவர்கள் அதற்கு அவன் வலியனாக இருக்கிறான் என்று நேர்மறையாகவே பதில் சொல்லுகிறார்கள். எனவே அவன் மகிழ்ச்சி அடைகிறான். அடுத்து அண்ணனை குறித்தும் தம்பியாகிய இலக்குவனை குறித்தும் வினவுகிறான். அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்று கேட்கிறான். அதற்கும் அவர்கள் உடன்பாடாகவே விடை சொல்லுகிறார்கள். எனவே இவன் மன திருப்தி உற்றவனாக இயல்பாக கைகள் தலைக்கு மீது செல்ல தன் அண்ணனை வணங்கி நிற்கிறான் என்று பரதனுடைய அந்த நிலையை அப்படியே நம் கண் முன்பு கொண்டு வந்து காட்டுகிறார். இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் இப்போது ஒரு சந்தேகம் வரும். அங்கு தசரதன் இறந்து போய்விட்டான், ராமனும் இலக்குவனும் கானகம் சென்று விட்டார்கள். ஆக இந்த கேள்விக்கு விடை தூதுவர்கள் சொன்னது பொய்யான விடை, உள்ளதை உள்ளபடி சொன்ன விடை அல்ல. தூதுவர்களுக்கு இது அறிவுறுத்தப்பட்டிருக்கும். பரதன் கேட்பான் நிச்சயமாக, தந்தையின் நிலை குறித்து கேட்பான், ராமனை பற்றி விசாரிப்பான். உள்ளது உள்ளபடி சொல்லிவிடக்கூடாது என்று தூதுவர்களுக்கு வசிஷ்டர் முதலானவர்கள் சொல்லி அனுப்பியிருப்பார்கள். இந்த செய்தி அங்கேயே தெரிந்துவிடக்கூடாது. பரதன் இருக்கும் இடத்திலேயே அவனுக்கு தெரிந்துவிட்டால் ஏதாவது பாதிப்பு ஏற்படலாம், மனதளவில் அவர்கள் பாதிக்கப்படலாம், அதனால் அவர்கள் திரும்பி வருவதற்கான இடையூறுகள் நேரிடலாம் என்று கருதி தான் எதிர்மறையாக நடந்ததை நடந்தபடி சொல்லாமல் மாறாக சொல்லும்படி வசிட்டர் பணித்து அனுப்பியிருக்க வேண்டும். இங்குதான் நாம் வள்ளுவருடைய அந்த வரையறையை கொண்டு வந்து பொருத்தி பார்க்க வேண்டியிருக்கிறது. பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று சொல்லுகிறார். ஆக இங்கு தூதுவர் சொன்ன உண்மைக்கு மாறான வாசகம் கூட வாய்மைதான். ஒரு நன்மையின் நிமித்தம் உண்மைக்கு மாறாக சொல்லப்படுகிறது. எனவே இது பொய் என்ற பட்டியலில் இணைக்கப்படக்கூடிய வாசகம் அல்ல தூதுவருடைய வாசகம். தூதுவர் சொன்ன விடை பொய் என்று சொல்லப்படத்தகாது. அதுவும் ஒரு விதத்தில் வாய்மைதான். குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அதுவும் வாய்மைதான் என்று வள்ளுவர் வரையறை சொல்கிறார் அல்லவா. அந்த வரையறையை இந்த இடத்தில் தூதுவர் சொன்ன விடையோடு நாம் பொருத்தி பார்த்து கொள்ளலாம். நன்மையின் நிமித்தம் தூதுவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் மாற்றி சொல்லுகிறார்கள். இன்னொன்றும் தூதுவர்கள் இவ்வாறு மாற்றி விடை சொன்னாலும் கூட கொஞ்சம் உன்னிப்பாக அந்த சொற்களை ஆராய்ந்து பார்த்தால் அந்த சொற்கள் கூட உள்ளதை உள்ளபடி சொல்லி இருக்கின்றன என்று கூட நாம் பொருள் எடுத்துக்கொள்ள முடியும். தந்தை நன்றாக இருக்கிறாரா என்று முதலில் கேட்கிறான் பரதன். அதற்கு தூதுவர்கள் வலியன் என்று ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்லுகிறார்கள். வலியன் என்றால் நேரடி பொருள் அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் என்ற ஒரு பொருள். கொஞ்சம் சுற்றி வளைத்து பொருள் எடுப்பதாக இருந்தால் அவன் வலியன்தான். அவன் வான நாட்டில் வலியனாக இருக்கிறான். அவன் இறந்து விட்டான், பூமியை விட்டு விடை பெற்று வான் உலோகம் போய்விட்டான். அங்கே சொர்க்கத்தில் அவன் சௌக்கியமாக வலியனாக இருக்கிறான் என்றும் இங்கு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். அவன் அரண்மனையில் வலியனாக இருக்கிறான் என்று இவர்கள் விடை சொல்லவில்லை. ஒற்றை வார்த்தையில் வலியன் என்று சொல்கிறார்கள். வலியனாக எங்கே இருக்கிறான்? அங்கே கூட இருக்கலாம், வானத்தில் கூட இருக்கலாம் அல்லவா. எனவே தூதுவர்கள் சொன்ன விடை உண்மைக்கு மாறானது அல்ல, அதில் உண்மையும் இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து உளவில் செல்வத்தனோ, உளவில் செல்வத்தனோ என்று இவன் கேட்ட கேள்வியில் இருக்கக்கூடிய பொருள் ஆரோக்கியமானவர்களாக என் அண்ணனும் தம்பியும் இருக்கிறானா என்பதுதான். என் அண்ணனும் தம்பியும் இருக்கிறார்களா என்பதுதான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எனவே ஆரோக்கியத்தை செல்வமாக உருவகித்து ஆரோக்கியமாக இருக்கிறார்களா என்று கேட்கிறான் பரதன். உண்டு என்று ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுகிறார்கள் தூதுவர்கள். ஆம், ஆரோக்கியமாக தான் இருக்கிறார்கள், ஆனால் அரண்மனையில் இல்லை, காட்டில் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு அர்த்தமும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. எனவே தூதுவர்கள் உண்மையை சொல்லாமலும் இல்லை, உண்மையை சொல்லவும் இல்லை என்ற ஒரு நிலையில் பதில் சொல்லியிருக்கிறார்கள். இவ்வாறாக கம்பர் அப்படி அமைக்கிறார் வார்த்தைகளை. மனம் துணிந்து அவர்கள் பொய்யும் சொல்லவில்லை, ஆனால் அதே நேரத்தில் வசிட்டனுடைய உத்தரவு அங்கு வந்திருக்கும் அல்லவா, இன்னைக்கு உண்மையை நடந்த விவரங்களை எல்லாம் சொல்லிவிடக்கூடாது என்று. எனவே இந்த தூதுவர்கள் வசிட்டருடைய உத்தரவுக்கு மாறாகவும் நடக்கவில்லை, அதே நேரத்தில் அந்த வார்த்தைகளில் பொய்யின் சாயம் அதிகமாக படர்ந்து விடாதபடியும் வார்த்தைகளை சொல்லுகிறார்கள். அதிலும் ஒரு உண்மை இருப்பது போல சொல்லி தங்களுடைய பதிலை நிறுத்திக் கொள்கிறார்கள். இவ்வாறாக இந்த பாடலை கம்பர் அமைத்திருக்கிறார். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். வேறு சந்தேகம் இல்லை ஐயா, எளிமையான பாடல். இல்ல, தாழ் தடக்கைகள் என்று பரதனுடைய கைகள் சுட்டப்படுகின்றன. தடக்கை என்றால் பெரிய கை என்ற அர்த்தம். தாழ் என்றால் அதற்கு ஒரு அடை கொடுக்கப்படுகிறது. தாழ்ந்திருக்கக்கூடிய பெரிய கைகள், தாழ்ந்திருத்தல் என்றால் நேராக நிற்கும்போது அந்த கை முழங்கால் வரைக்கும் தவழ்ந்திருக்க வேண்டும், நீளமாக இருக்க வேண்டும் என்று பொருள். அது ஒரு சிறந்த சாமுத்திரிய லட்சணத்தின் அடையாளம். ஆண்களுடைய கைகள் நீளமாக இருக்க வேண்டும். அது நேராக நிற்கும்போது கையை நீட்டி நேராக நிற்கும்போது முழங்காலை தொட வேண்டும். அந்த அளவிற்கு கைகள் எல்லோருக்கும் இருக்குமா, நீளமாக இருக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் ஒரு சிறந்த லட்சணமாக அது சொல்லப்படுகிறது. தாழ் தடவு தடக்கை என்றெல்லாம் சொல்லுவார்கள். தாழ் தடவு தடக்கை, தாழ் என்பது அந்த முழந்தாளை குறிக்கிறது. முழந்தாளை போய் தடவ வேண்டுமா அப்படின்னு நடக்கும்போதோ நிற்கும்போதோ முழங்காலை போய் அந்த கை தடவ வேண்டும். அந்த அளவிற்கு கைகள் நீளமாக இருக்க வேண்டும். அதுதான் உயர் லட்சணம், சாமுத்திரியா லட்சணம் என்று சொல்லுவார்கள். எனவே இங்கு பரதனுடைய கைகள் அவ்வாறு சூட்டப்படுகின்றன. அவனுடைய கைகள் அந்த லட்சணம் மாறாமல் இருந்தன என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது திரும்பி வருகிறார்கள். ஓலை வந்துவிட்டது, அவசரம், உடனே அயோத்தி திரும்புக என்பதுதான் அதில் அடங்கியிருந்த சுருக்கமான செய்தி. மிகவும் மகிழ்ச்சியோடு திரும்புகிறான் தசரதன், இது பரதன் மிக மகிழ்ச்சியோடு திரும்புகிறான். அவன் மனதிற்குள் அந்த மகிழ்ச்சி இருந்ததற்கான காரணம், தன் அண்ணனாகிய ராமனை தரிசிக்கப் போகிறோம், இன்னும் ஒரு இரு நாளில் அவனை பார்த்து விடலாம் என்ற அந்த எண்ணம்தான் அவனுடைய ஆனந்தத்திற்கு காரணம். எனவே மிகவும் குதூகலத்தோடு படை பரிவாரங்களோடு அயோத்தி திரும்பி வருகிறான். அயோத்தி எல்லைக்குள் புகுகிறான். அவன் அயோத்தி எல்லையை புகுந்த பிறகுதான் அந்த சூழ்நிலை, நாட்டின் சூழ்நிலை அவன் மனத்தை சற்றென்று துணுக்கடைய வைக்கிறது. இது என்ன நாடு இப்படி இருக்கிறது என்று அவன் திடுக்கிடுகிறான். அதுவரைக்கும் அவன் மனத்தில் இருந்த ஆனந்தம் சட்டென்று விடைபெற்று போய்விடுகிறது. நாட்டில் ஏதோ அசம்பாவிதம் சம்பவித்து விட்டது என்பதை அந்த நாட்டின் சூழ்நிலையே அவனுக்கு சுட்டிக்காட்டுகிறது. அவன் அப்பா அவ்வாறு அந்த நாட்டிற்குள் பிரவேசித்து, கோசல நாட்டிற்குள் பிரவேசித்து சூழ்நிலையை பார்த்து திடுக்கிட்டபடியே வருகிறான். அந்த சூழ்நிலை எவ்வாறு இருந்தது என்பதை கம்பர் சில பாடல்களில் சொல்லிச் செல்கிறார். அதில் ஒன்றிரண்டு பாடல்கள் இந்த தொகுப்பாசிரியரால் எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த பாடலில் ஒன்றுதான் இந்த 196வது பாடல். ஏர் துறந்த வயல் இளம் ஐந்தர் தோல் தார் துறந்தன தண்தலை நெல்லினும் நீர் துறந்தன தாமரை நீத்தன பார் துறந்தனல் பங்கையச் செல்வியே. ஏர் துறந்த வயல் இளம் ஐந்தர் தோல் தார் துறந்தன தண்தலை நெல்லினும் நீர் துறந்தன தாமரை நீத்தன பார் துறந்தனல் பங்கையச் செல்வியே. ஏர் துறந்த வயல், வயல்களில் எல்லாம் ஏர் களைப்பைகள் இல்லை, யாரும் ஏர் பூட்டி உழவில்லை. வயல்கள் ஏர் களைப்பைகளை துறந்து விட்டன. துறந்த என்பது பண்மை பயனிலை. துறந்தன என்று பொருள். பலவின்பால் வினை முற்றாது, துறந்தன என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். துறந்த வயல், துறந்த வயல்கள் துறந்தன, ஏர் துறந்த ஏர்களை துறந்தன, வயல்கள் ஏர்களை துறந்தன. யாரும் களப்பை பூட்டி வயல்களை உழவில்லை. எனவே ஏர்கள் இல்லாமல் வயல்கள் கிடந்தன. அங்கு அந்த விவசாய பணிகள் நடைபெறவில்லை. ஏனென்றால் எல்லோரும் சோகத்தால் பீடிக்கப்பட்டு இருக்கிறார்கள். தங்கள் தங்கள் வேலைகளை செய்யாமல் அவல நிலையில் இருக்கிறார்கள். பொதுவாக உறவுகளுக்குள் மரணம் நிகழும் போதுதான் அந்த நெருங்கிய உறவினர்கள் தாங்கள் வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்யாமல் போட்டு விடுவார்கள். சிலரெல்லாம் மனநிலை பாதிக்கப்பட்டு பல வாரங்கள் கூட, சில மாதங்கள் கூட வேலைகளில் கவனம் செலுத்த முடியாமல் அப்படி திக்பிரமை பிடித்தவர்கள் போல் இருப்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். அது சொந்த உறவுகளுக்கு இடையே மரணம் நடக்கும் போது. ஆனால் இங்கே நாட்டின் மன்னன் மாண்டு இருக்கிறான். அவர்களுடைய நேரடி உறவுகள் அல்ல, இந்த நாட்டு மக்களினுடைய நேரடி உறவு அல்ல மன்னன். மன்னன் அவ்வளவுதான், அவர்களை ஆளக்கூடிய மன்னன். அவன் மாண்டதற்காக இவர்கள் வேலை எதுவும் செய்யாமல் இருக்கிறார்கள். அப்படியே திக்பிரமை பிடித்தவர்கள் போல் எல்லாவற்றையும் கைவிட்டு இருக்கிறார்கள் என்றால் மன்னன் பால் இவர்களுக்கு உள்ள அன்பு புலப்படுகிறது. தயரதன் பால் இவர்கள் வைத்திருந்த மதிப்பு, அன்பு, அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் இவர்கள் இப்போது எந்த வேலையும் செய்யாமல் இருப்பது உணர்த்தி விடுகிறது. எனவே அங்கு வயல்களில் வேலைகள் நடைபெறவில்லை. ஏர் துறந்த வயல், இளம் ஐந்தர்தோல் தார் துறந்தன, இளம் வாலிபர்களுடைய தோள்களில் மாலைகள், மலர் மாலைகள் எவையும் இல்லை. அந்த தோள்கள் எல்லாம் மலர் மாலைகளை துறந்து விட்டன. அதாவது யாரும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளவில்லை. அலங்காரம் என்பதே மகிழ்ச்சியின் வெளிப்பாடு தான். நாட்டில் ஒரு பெரும் சோகம் நடந்திருக்கும் போது யாருக்கும் தங்களை அலங்கரித்துக் கொள்ள விருப்பம் வரவில்லை. அந்த எண்ணத்திற்குள்ளே அவர்கள் வரவில்லை. எனவே எந்த வாலிபர்களுடைய தோள்களிலும் அந்த மலர் மாலையை பார்க்க முடியவில்லை. தார் துறந்தன, தோள்கள் தாரை துறந்தன என்று சொல்கிறார். தன் தலை நெல்லினும் நீர் துறந்தன, தன் தலை, தலை என்றால் இடம் என்று அர்த்தம். தன் தலை என்றால் குளிர்ந்த இடம். இந்த தன் தலை என்பது தண்டலை என்று வரும். இங்கு பிரித்து சொல்லுகிறார், அது பிரிக்காமல் தண்டலை என்று வரும். தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க என்று ஒரு பாடல் ஆரம்பத்தில் பார்த்தோம், மருதநில வர்ணனை பாடல். தண்டலை தண்டலை, தன் தலை என்பது தன் தலை என்று வரும். டகரம் தண்டலை என்றால் சோலை என்று அர்த்தம், சோலை அல்லது விளை நிலம் என்றெல்லாம் அர்த்தம். இங்கு விளை நிலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். விளை நிலம் எப்போதும் குளிர்ச்சியாகத்தானே இருக்கும், அங்கு நீர் பாய்ந்து கொண்டு இருக்கும். எனவே தன் தலை என்றால் அதை சொல் ரீதியாக பொருள் பார்த்தால் குளிர்ந்த இடம் என்று பொருள். அந்த இரண்டு சொற்களையும் பிரித்து பொருள் பார்க்கும்போது அந்த பொருள் வரும். அது சேர்ந்து நிற்கும்போது சோலை விளைநிலம் என்றெல்லாம் பொருள் தரும். இங்கு விளைநிலம் என்று பொருள் எடுத்துக்கொள்ளலாம். விளைநிலத்து நெல்லினும் நீர் துறந்தன. விளைநிலம், விளைநிலத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய நெல்லுக்கு கூட யாரும் நீர் பாய்ச்சவில்லை. அந்த விளைநிலங்கள் எல்லாம் நீரை துறந்து காட்சி அளிக்கின்றன. நீர் பாய்ச்சாவிட்டால் பயிர்கள் வாடிவிடும், விளைச்சல் சரியாக வராமல் போய்விடும், பெரும் நட்டம் உண்டாகும். ஆனால் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் சோகத்தால் பாதிக்கப்பட்டவர்களாக மக்கள் ஆகி இருக்கிறார்கள் என்பதை கம்பர் நமக்கு உணர்த்துகிறார். தன் தலை நெல்லினும் நீர் துறந்தன, தாமரை நீத்தன பார் துறந்தனள் பங்கைய செல்வியே. பங்கைய செல்வி என்பது திருமகளை குறிக்கக்கூடிய வார்த்தை. பங்கயம் என்பது தாமரை என்று பொருள் பெறக்கூடிய வார்த்தை. பங்கைய செல்வி என்றால் தாமரையில் இருக்கக்கூடிய திருமகள் என்று பொருள். செல்வி என்பதே திருமகளை குறிக்கக்கூடிய வார்த்தை தான். செல்வி என்று சொல்லும்போது செல்வத்திற்கு அதிபதியானவள் செல்வி, திருமகளை குறிக்கக்கூடிய வார்த்தை செல்வி என்பது. பங்கைய செல்வி என்று சொல்லும்போது இன்னும் அது உறுதியாக திருமகளையே குறிக்கிறது. திருமகள் தாமரையில் இருப்பாள். பங்கஜம் என்ற வடசொல் தமிழ் மரபுக்கு ஏற்ப பங்கயம் என்று வருகிறது. பங்கஜம் என்றெல்லாம் பெயருடைய பெண்கள் உண்டு. பங்கஜம் என்றால் தாமரை என்று பொருள். அது தமிழ் மரபுக்கு ஏற்ப பங்கயம் என்று கம்பரால் கையாளப்பட்டு இருக்கிறது. பங்கைய செல்வி தாமரையில் இருக்கக்கூடிய திருமகள் தாமரை நீத்தன, தாமரையிலிருந்து விலகி போனது போல பார் துறந்தனள், அந்த நாட்டை விட்டு விலகி போய்விட்டாள். திருமகள் ஒரு இடத்தில் இருக்கிறாள் என்றால் அந்த இடம் நன்றாக பொலிவாக இருக்கும். அதை சொல்லுவார்கள் அல்லவா, வீடு லட்சுமி கடாட்சமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். ஒரு வீட்டை, அந்த வீட்டு தலைவி மிகவும் அலங்கரித்து அழகுபட சுத்தமாக வைத்திருந்தால் வீடே லட்சுமிகரமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். லட்சுமி கடாட்சத்தோடு இருக்கிறது என்று சொல்வார்கள். அது எல்லா இடத்துக்கும் பொருத்தி பார்த்து கொள்ளலாம், ஒட்டுமொத்த நாட்டுக்கும் பொருத்தி பார்க்கலாம். நாடு மிகவும் அலங்காரங்களுடன் எந்த விதமான அவலக்காட்சிகளும் இல்லாமல் இருந்தால் அது லட்சுமி கடாட்சியும் பொருந்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இப்போது எல்லோரும் சோகம் கப்பியவர்களாக மாறி போய்விட்டார்கள். எல்லோர் முகமும் புன்னகையற்று போய்விட்டன. பொலி விழந்து காட்சி அளிக்கின்றன. எனவே அங்கு லட்சுமி கடாட்சம் இல்லாமல் போய்விட்டது. அந்த பொலிவற்ற தன்மையை உருவகமாக சொல்லுகிறார் கம்பர். அங்கு தாமரையிலிருந்து லட்சுமி விலகி போய்விட்டாளாம். அங்கு பூத்திருக்கக்கூடிய தாமரைகளில் இருந்தெல்லாம் லட்சுமி விலகி போய்விட்டாளாம். அது மாத்திரமல்லாமல் அந்த நாட்டை விட்டே போய்விட்டாளாம். அந்த அளவிற்கு அந்த நாடு பொலிவு இன்றி சோகம் கப்பி எங்கும் ஒரு மந்த தன்மையோடு காட்சி அளிக்கிறது. அதை இவ்வாறாக சொல்கிறார். தாமரை நீத்தன, தாமரையிலிருந்து விலகி போனது போல, தாமரையை நீத்து விட்டது போல பார் துறந்தனள். பார் என்பது இங்கு அந்த ராஜ்யத்தை, நாட்டை குறிக்கிறது. பார் என்பது பொதுவாக பூமி என்று பொருள் தரக்கூடிய வார்த்தை. அது உலகத்தை குறிக்கும். இங்கு அந்த நாட்டை குறிக்கிறது. பார் துறந்தனள், அந்த நாட்டை துறந்து விட்டனள். பங்கைய செல்வி தாமரை செல்வியாகிய இலக்குமி அந்த நாட்டையே துறந்து போய்விட்டாள் என்று அந்த நாடு இருந்த நிலைமையை பரதன் பார்த்து கொண்டே வருகிறான். அந்த நாடு இருந்த நிலைமையை இவ்வாறு கம்பர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஏர் துறந்த வயல் இள மைந்தர் தோள், தார் துறந்தன தன்தலை நெல்லினும் நீர் துறந்தன தாமரை நீத்தன பார் துறந்தனள் பங்கைய செல்வியே. இதுதான் இந்த பாட்டினுடைய பொருள். இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். நான்கு வரிகளில் கம்பர் அந்த நாட்டின் நிலைமையை மிகவும் அழகாக சித்திரம் செய்து காட்டிவிட்டார். ஆமாம். ஐயா, தாமரை நீத்தனன்னா வந்து தாமரை வந்து நீர் விலகி அது வாடி விட்டது அப்படிங்கிறது. இல்லை, நீத்து என அந்த சொல்லை, அந்த சொல்லை முழுமையாக பிரிக்க வேண்டும் என்றால் நீத்தது என்று பிரிக்க வேண்டும். நீத்தது என, அந்த நீத்தது என்பது நீத்து என்று விகாரப்பட்டு விடுகிறது. அது சில நேரங்களில் அவ்வாறு வரும். நீத்தது என என்றால் நீத்தது போல என்று அர்த்தம். அது இங்கு நீத்தென என்று நிற்கிறது. செய்தென சரிங்க. என்று வரும். செய்தது என என்பது செய்தென என வரும். இந்த மாதிரி திருக்குறளில் எல்லாம் வரும் சில இடங்களில். இது இப்படி சரிங்க. தொகுத்தல் விகாரம் என்று சொல்வார்கள். எல்லாம் அப்படி தொகுக்கப்பட்ட அவ்வாறு வருகிறது. சரிங்க. ஆனா இப்ப இங்க தாமரை வந்து என்ன ஆனது அப்படின்னு சொல்றாங்க ஐயா. தாமரை நீத்தன, அதாவது நன்ற நல்ல நல்ல கேள்வி, நல்ல சந்தேகம். இதற்கு திருமகள் தான் இங்கும் வருகிறார். திருமகள் தாமரை நீத்தது போல அந்த நாட்டை நீத்து சென்று விட்டாள் என்று சொல்லுங்கள். முதல் திருமகள் தாமரையில் தானே இருப்பாள். தாமரையில் இருந்து அவள் நீத்து விலகி போய் விடுகிறாள். தாமரையில் இருந்து விலகி போனது போல அந்த நாட்டிலிருந்து விலகி போய் விட்டாள் என்று சொல்லுகிறார். சரி. இதற்கு நீத்தது என என்பது திருமகள், இதற்கு முன்பு வரக்கூடிய எழுவாய் திருமகள் தான். திருமகள் தாமரை நீத்தன, அதாவது இந்த பங்கைய செல்வி. இங்கே நாம் திருமகள் என்பதை விட பங்கைய செல்வி. பங்கைய செல்வி தாமரை நீத்தன பார் துறந்தனர். பங்கைய செல்வியை முன்பு கொண்டு வந்து விட வேண்டும். பங்கைய செல்வி தாமரை நீத்தன, தாமரையை நீத்தது போல, தாமரையிலிருந்து விலகி போனது போல பாறையும் துறந்தனர், தன் நாட்டையும் விட்டு போய்விட்டாள். ரெண்டு காரியமே அவளுடைய காரியம்தான், பங்கைய செல்வியினுடைய காரியம்தான். சரி ஐயா, இப்போ நல்லா புரியுது. நேரம் ஆகிவிட்டது. சரி, எல்லோரும் ஒரு முறை வாசித்து வரோம். சரி.